ఇమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవద్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం మహయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుక్మవ్యామోహతత్తదితరాణి తృణాయ మే మే అస్మద్గురోర్భగవతోస్య దయేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోర్హధ్యానవిధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామిదం. ఎనిమిది చాప్టర్ చాంటింగ్ అవ్యక్తోక్షరయుక్తాహు పరమాం గతి తమాహు పరమాం గతి. యం ప్రాప్య న నివర్తంతే తద్ధామ పరమం మమ. పురుషః పరః పార్థ పురుషః పరః భక్త్యా లభ్యస్త్వనన్యయా. యస్యాంతస్థాని భూతాని యేన సర్వమిదం తతం. యత్ర కాలే త్వనావృత్తిం ఆవృత్తిం చైవ యోగినః. ప్రయాతాయాంతితం కాలం వక్ష్యామి భరతర్షభ. అగ్నిర్జ్యోతిరః శుక్లః షణ్మాసా ఉత్తరాయణం. తత్ర ప్రయాతా గచ్ఛంతి. బ్రహ్మ బ్రహ్మ విదో జనాః. భూమో రాత్రిస్తథా కృష్ణాః. కృష్ణాః షణ్మాస దక్షిణాయనం. తత్ర చాంద్రమసం జ్యోతిః. యోగీ ప్రాప్య నివర్తతే. శుక్లకృష్ణే గతిహ్యేతే. చ ஜகதஶாஸ்வதே மதே. ஏகயாயாத்யநாவ்ருத்திம் அந்யயா வர்த்ததே புனஹ. நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் ஸர்வேஷு காலேஷு. யோகயுக்தோ பவார்ஜுன வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ. தானேஷு யத் புண்ய ஃபலம் ப்ரதிஷ்டம் அத்யேதி தத் ஸர்வமிதம் விதித்வா. யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்யம் அந்த பலஸ் இது இருக்கு அது கொடுங்க. இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பிரம்ம யோகோ நாம அத்தவோத். அந்த நேம் சொல்ல உட்காந்துருக்கேன் சிம்பிளம் பாக்குறேன். எல்லா பேரும் எல்லாரும் ஒரே மாதிரி நேம் பண்ணிருக்காங்க பாக்கணும்னு நினைக்கிறேன். அது டைம் கிடைக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு சார் இதுல. ஆமா இல்ல சம்பிரதாயத்துல அதுல தெரியும், அதுல போட்டுருவாங்க அந்த கிரந்தத்துல. அதுல வியாக்கியானம் முடியல, இதுல போடாம விட்டுருக்கா ராமகிருஷ்ண மட்டும் விஷயம்ல போடுவா. ஏன்னா அவர் கடைசியில முடிக்கச்சு இதி ஸ்ரீமத் பகவத்வியாசன் போவார். அதுல அதுல போட்டுக்கா பாருங்க என்ன பேர் எட்டாவது அது கடைசியில. அதுல இருக்கு பட் அதுவும் இதுவும் சேமான சம்பிரதாய ரீதி அதாவது பேர்ல மாறுபடுறதான்னு பாக்கணும்னு நல்லா. இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, மூணு வாரத்துக்கு நல்லா அக்ஷர பரபிரம்ம யோகம் இல்லையா, அதுதான் அக்ஷரா இருக்கு இல்லையா, அக்ஷர பரபிரம்ம யோகம். அதான் இந்த மாதிரி சட்டில் டிஃபரன்சஸ் இருக்கு. அதான் அதான் கொஞ்சோண்டு டிஃபரன்ஸ் வருது. ஒரு வாட்டி உட்காந்து எழுதிட்டேன்னா அது அடுத்த வாட்டி இதுவாகும். சரி இப்ப ஏழாவது அத்தியாயத்து கடைசியில பகவான் என்ன பண்றாருன்னா, முதல்ல ஆறு அத்தியாயத்துல கர்மயோக ஞான யோக ரெண்டுத்தையும் சொல்லிட்டு கடைசியில அந்த சம்பந்தத்தை சொல்றார். இதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் இருக்குன்னு, அதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை பண்றதான் உண்மையான ஞானி. அவன் வந்து இவாளை காட்டிலும் சொல்லிட்டு அந்த லீடை கொடுத்துட்டு ஏழாவது அத்தியாயத்துல அந்த பக்தாலேயே வந்து டிஃபரன்சஸ் இருக்குன்னு சொன்னார். ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி முமுக்ஷு. ஐஸ்வர்யிலே ரெண்டு வகை இருக்கு. யோக க்ஷேமம் சொல்ற மாதிரி இருக்கிறத விட்டவ, இல்லாட்டி இன்னும் எதுவுமே அடையாதவன், எதையும் அடைய ஆசைப்படுறான், அடைஞ்சதை விட்டவன் அடைஞ்சதை காப்பாத்திக்கிறது ரெண்டா பிரிச்சா கூட அவங்க மொத்தம் ரெண்டுமே ஐஸ்வர்யார்த்தி தான். புதுசா ஆசைப்படுறான் இல்ல இருந்ததை இழந்துட்டோன்னு ஆசைப்படுறான் திருப்பியும், இது வந்தாலும் ஐஸ்வர்யார்த்தின்னு கிளாசிஃபை பண்ணிட்டு. அடுத்து கைவல்யார்த்தி மோக்ஷார்த்தி முமுக்ஷு. இந்த மூணு பேருக்கும் பொதுவான விஷயங்கள் என்ன, மூணு பேரும் உபாசனை பண்ணோம். ஏன்னா பக்தி யோகம்ன்றது உபாசனை தான். பக்தி உபாசனை உபாசனா வேதனா எல்லாமே வந்து ஒரே பரியாய பதம் தான். ஞானம் ஷேமுஷி பக்தி ரூபான்னு பாஷ்யக்காரர் பிரார்த்திக்கிறார். நம்ம சம்பிரதாயத்தில் பக்தியும் ஞானமும் ஒன்று தான். அத்வைத சம்பிரதாயத்துல பக்தி வேற, ஞானம் வேற. ஏன்னா அவ சொல்றது என்ன கேட்டா, ஞானம்னா அத்வைத ஞானம், அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம். அந்த ஞானத்துக்கு பக்தி வந்து சும்மா எய்டு பண்ண அளவு அது மீன்ஸ்லாம் கிடையாது, பக்திக்கு ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது அங்க. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் ஞானம் பக்தி எல்லாம் ஒன்றுதான். ஏன்னா எல்லாமே தர்மபூத்த ஞானத்தினுடைய மாறுபாடு தான். எல்லாமே ஞான பக்தின்றது என்ன ஆக்சுவலா ஞானத்தினுடைய ஒரு விகாரம் தான். அதனால ஷேமுஷி பக்தி ரூபான்னு அங்கே பிரார்த்திக்கிறார். பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஞானம் வேணும், வரட்டு ஞானம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரச்சு. அப்போ ஏழாவது அத்தியாயத்தில் கடைசியில் சில பதங்கள்லாம் உபதேசம் பண்ணுறார். அதிபூதம், அதிதெய்வம், அதியஜம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அவா. அதனால பண்றான் அர்ஜுன வாசன் ஆரம்பிக்கிறது எட்டாவது அத்தியாயம். கிம் தத்து பிரம்ம, பிரம்மனா என்ன, கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம, அதிபூதம் ச கிம், அதிதெய்வம் கிம் அப்படின்னு கேள்வி கேட்கறான். ஏன் கேள்வி கேட்கணும்னா, சம்டைம்ஸ் வந்து டெக்னிக்கல் பார்லன்ஸ்ல வேற அர்த்தம் இருக்கும், சாமானிய அர்த்தம் வேற இருக்கும். இப்போ கர்மான்ற பதத்துக்கு நமக்கு தெரியும் புண்ணிய கர்மா பாப்ப கர்மான்னு தெரியும். ஆனால் இங்கே இந்த கான்டெக்ட்ல கர்மாவுக்கு அர்த்தம் வேற. அதிதெய்வம்னு சொன்னா வச்சுக்கோங்க, அதிதெய்வம்னா யாருன்னு கேட்டா ஒரு தேவதா விசேஷமா இருக்கலாம். அதி யஜ்யம்னா கேட்க போறான், அதி யஜ்யம்னா யஜ்யத்துக்கு யார் அதிபதியோ அவளை குறிக்கலாம். அப்ப இந்திராதிகள்லாம் இருக்கா, இப்படி அவைகளுக்கு வேற அர்த்தத்தை சொல்றதுக்கும் சக்தி இருக்கிறதுனால இந்த கான்டெக்ட்ல இதெல்லாம் என்ன கிருஷ்ணா அப்படின்னு கேட்கறான். அதை கேட்டு முக்கியமா உனக்கு கேட்கறான், பிரயாண காலேச்ச கதம் ஏயா. ஏன்னா இது இந்த பக்தி உபாசனம் எப்படி இருக்கணும் கேட்டா, ஏதோ ஒன் டைம் இது மாதிரிலாம் கிடையாது, பண்ணிட்டே இருக்கணும். ஆவிருத்திஹி அசக்ருத் உபதேசாத்னு சூத்திரம். அசக்ருதி உபதேசாத், அசக்ருத்னா சக்ருத்னா ஒன்ஸ், அசக்ருத் அசக்ருத்னா பண்ணிட்டே இருக்கணும் உபாசனைய. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணி பழகிட்டான்னா அந்திம ஸ்மிருதி தானா வந்துட போறது. ஏன்னா அதே தான் நினைச்சிட்டு இருக்கான், அவிச்சின ஸ்மிருதியா இருந்தாதான் பிரயாண காலத்துல கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து நிறுத்தணும். அனவச்சின ஸ்மிருதியா இருந்தா அது மாட்டுக்கு ஒன்றும் கவலை பண்ண அவசியமே இல்லை. அதனால அதெல்லாம் கேட்டு வரா. அப்ப பகவான் ஆரம்பிக்கிற அக்ஷரம்னா, அக்ஷரம் தான் பிரம்ம பரமம் ஸ்வபாவா அத்தியாத்மம் பூதபாவோத்பவகரோ விசர்கா கர்ம சங்கீதான்னு சொல்லி வர்றார். இந்த இடத்துல அந்த சுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, ஜீவாத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். ஏன்னா பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் சாமியம் உண்டு, டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு, சாமியமும் உண்டு. டெக்னிக்கலா சொன்ன வச்சுக்கோங்க, ரெண்டுமே எசன்ஸ்ல இந்த எசன்ஸ் சேம் தான். ஏன்னா அது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு, அவ்வளவுதான் ஒய்ய. அதே ஞானானந்தம், ஞானானந்தம் தான் ரெண்டு இடத்துலயும். அதனால அது சுத்த ஆத்ம இது இருக்கு இல்லையா, அதை பிரம்மன்ற பதத்தினால சொன்னார். அதான் அக்ஷர அத்தியாத்மம் என்னன்னு கேட்டா ஸ்வபாவம். என்னன்னு சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கணும், இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இப்போ தனியா இருக்காது, ஆத்மால சம்ஸ்காரங்கள் இருக்காது. ஏன்னா ஆத்மாவுக்கு சம்ஸ்காரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டா விகாரம் வந்துடும். அதனால ஏதோ கூட ஒட்டின்னு இருக்க சில அம்சங்கள்ல அது இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இத்தியாதிகள்லாம், மனசு இந்திரியங்கள்லாம், அப்படி அவைகள் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுபாவத்தை அத்தியாத்மம் சொல்றார். அப்புறமா இந்த திரும்பி பிறக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கணும், அதுதான் வந்து இந்த கர்மான்னு அதுல அதுக்கு இருக்கு, அந்த சம்சர்க்கம் தான். அந்த சக்தி எந்த சக்தியானது மறுபடியும் மறுபடியும் அந்த ஜீவாத்மாவை பிறக்க வைக்கிறதோ அது கர்மான்னு பெயர். அப்புறம் அதிபூதம் என்னன்னு கேட்டா அதுக்கு சொன்னார், இந்த ஸ்தூல சரீராதிகள்லாம் வச்சுக்கலாம். அதியஜ்ஞா அகமேவ, அதிதெய்வதம்னு புருஷனை சொல்லிட்டு ஜீவாத்மாவை சொல்லிட்டு அதியஜ்ஞம் அகமேவன் சொல்லிட்டு அதியஜ்ஞம் நான் தான். நாலாவது ஸ்லோகம். இல்லையே சில யாகங்கள்லாம் நம்ம இந்திரனை குறிச்சோ அவளை குறிச்சு பண்றோமேனு கேட்டா அந்தர்யாமியா பகவான் தான் இருக்கான் அல்டிமேட்டா. அதனால அதியஜ்ஞா பகவான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்தை சொன்னார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேபரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய. ஆகும்போது கைவல்யார்த்தியோ இல்ல ஐஸ்வர்யார்த்தியோ, கைவல்யார்த்தியோ இல்ல முமுக்ஷுவோ, மூணு பேருக்குமே அந்திம ஸ்மிருதின்றது மஸ்ட். மூணு பேருமே உபாசிக்க வேண்டியது பகவான் தான். இதுல என்ன ஒரு சட்டில் டிஃபரன்ஸ்னா, ஐஸ்வர்யார்த்தியோ கைவல்யார்த்தியோ முமுக்ஷுவோ, ஏன்னா ஏழாவது அத்தியாயத்துக்கு மேலே பிரம்ம உபாசனை தான், மூணு பேருமே உபாசிக்க வேண்டியது பெருமாள் தான். ஆனா அவன் எந்த அம்சத்தை முன்னிட்டு உபாசிக்கிறான்றதுல டிஃபரன்ஸ். யாருமே பூர்த்தியா உபாசிக்க முடியாது, ஏதோ அம்சத்தை எடுத்துட்டு சில குணங்களை எடுத்து உபாசனை பண்ணும். அப்படி பண்ணிச்சு ஐஸ்வர்யார்த்திகள் வந்து அந்த ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு என்னென்ன குணங்கள் பெருமாள்கிட்ட ஜாஸ்தி தெரியுதோ அதை பத்தி இவன் தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அப்படின்ற இதுல வந்து அவ உபாசிக்கணும். கைவல்யார்த்தி வந்து தம்முடைய அந்த ஆத்ம அனுபவத்து ஏற்படுறதுக்கு என்ன தேவையோ அந்த அம்சத்தை கொண்டு இது பண்ற. முமுக்ஷுவானவா மோட்சத்துக்கு போய் இன்பமான அனுபவிக்கக்கூடிய அம்சங்கள் வந்து அதை எடுத்து அவ உபாசனை பண்றான்னா, ஆக மொத்தம் மூணு பேருமே அந்திம தசையில வந்து அவ வந்து ஸ்மரிக்கணும் அப்படின்றார். இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஸ்தோத்திரமும் பிரபந்தத்திலிருந்து அல்ல ஆழ்வார் சாதிக்கிறார். முதல் பத்திலேயே நெஞ்சமே நல்ல நல்லே உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறைவினம் அப்படின்றார். மைந்தனை மனதால் மனவாளே துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாயின்னு சாதிக்கிறார். மனசை குறிச்சு பாசுரம், நெஞ்சமே நல்ல நல்லே உன்னை பெற்றால் என் செய்யும். மனசுக்கு ஸ்தோத்திரம் பண்றார், நீ இவ்வளவு சொன்னத்தை கேட்டு இருக்கியே அப்படின்றார். மனசை பார்த்து சொல்ல சொன்னத்தை கேட்டு இருக்கியே எனக்கு பகவத் ஸ்மிருதியெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒத்தாசு பண்ணிட்டு இருக்கியே, உன்ன மாதிரி ஒரு மித்திரன் இருக்கச்சே என்ன குறை, ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறார். துஞ்சும் போதும் விடாது தொடகண்டான்னு சாதிக்கிறார். துஞ்சும் போதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரெயிட் சென்ஸ்ன்னு கேட்டா துஞ்சுதான்னா அதான் மரணம் அது. ஸோ விட்டு போகும்போது அந்த சமயத்திலையும் அந்திம காலத்திலையும் விடாது தொடர் கண்டாயினர். அப்பையும் எம்பெருமான் நினைச்சுட்டுன்னு சொன்னார். பட் சம்பிரதாயத்தில் வெறும் மரணம்னா அது ரொம்ப பிளெயின் மீனிங்கா இருக்கு. அதனால என்ன அர்த்தம் பண்றதுன்னு கேட்டா, பகவானை மறக்கிறது தான் மரணத்துக்கு துல்லியம். பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தசை இருக்கணும், அதுதான் ஆக்சுவல் மரணம். தவிர சரீரத்தை விட்டு இருக்கிறது மரணம் இல்லை. அதனால அப்படி ஒரு ஸ்திதி வந்தாலும் நீ வந்து பகவான் நினைச்சுட்டுனா மேல அதெல்லாம் அனுபவ ரீதியா இருக்கக்கூடிய அர்த்தங்கள். இப்ப இதுக்கு என்ன ஒரு சுவாரஸ்யம் கேட்டா, இப்ப அந்திம கால ஸ்மிருதி பிரபன்னனுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. பிரபத்தி பண்ண பிரபத்தி மார்க்கத்தில் இருக்கவாளுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை, பக்தி யோகத்தில் இருக்கவாளுக்கு அது மஸ்ட். கடைசியில எத்தனை நினைச்சு உயிர் வாடானோ அதையேதான் ஆறாம் சொல்லப்படுற இல்லையா, அதான் இங்க சொல்லிருக்கார். இதுல போட்டிருக்கார் இன்னொன்னு அதை பார்த்துக்கணும் சொல்றேன். அடுத்த ஸ்லோகமே, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலைவரம் தம் தமேவ ஏதி கௌந்தேய, அதையே அவன் அடைகிறான். எதை அதை நினைச்சிட்டு ஆறாவது பத்தியம் ஜடபரதருடைய இதெல்லாம் விருதாந்தத்தை பார்த்தோம். மான நினைச்சுட்டு விட்டார், மானா பிறந்துட்டாருன்னா. இப்ப இதுல வராக தர்ம ஸ்லோகம் ரொம்ப சுவாரஸ்யம் அந்த இடத்துல. இதுக்கு என்ன பண்றாரு, அவர் ஒரு ரெப்ரீவ் கொடுக்குறார். எல்லாரும் முடியாதுன்றதுக்காக, ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாம் அஜம் ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே, எல்லாம் நல்லா இருக்கு சேவை. அதான் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் பழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரிட்டையர் ஆகாம பண்ணிக்கலாம்னா அப்ப நமக்கே தெரியாது நம்ம சரீரம் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, எத்தனை பாதகங்கள் வரும் தெரியாது. அதனால சொல்றா ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே, மனசு ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா அந்த இளமையில தான் எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அப்ப அந்த சமயத்திலேயே தாத்து சாமியே உடம்புல இருக்கக்கூடிய தாத்துக்கள்லாம் ஒழுங்கா இருக்கச்சே ஸ்மர்த்தா, எவன் என்னை ஸ்மரிக்கிறானோ ததா தம் மிரியமானம்னா அவன் அவனுடைய இறக்குற சமயத்துல அகம் ஸ்மராமி மத்பக்தம். நீ என்ன எப்பயோ ஒருத்தர் ஞாபகம் வச்சுருந்தா போறோம், நான் என்ன பண்றேன் அப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். நான் கணக்கு வச்சுட்டேன், நீயுமே கலவுட அவசியம் இல்ல, பொறுப்பு என்னோடது அப்படிங்கிறார். நயாமி பரமாம் கத்தியும், வெறும் ஞாபகம் வச்சேன் மட்டும் இல்ல ஆசிட்டு போறேன் பரமாம் கத்தின்னு. அப்ப பிரபத்திக்கு இது அப்படியே அப்ளை பண்ண வச்சுக்கோ, அந்த அட்லீஸ்ட் பிரபத்தி பண்ற சமயத்திலயாவது, ஏன்னா மிச்ச சமயத்துல தெரியாது. அந்த சமயத்துல அந்த பிரசன்ஸ்ல அந்த ஆச்சாரம் முன்னிட்டு அங்க பெருமாள் எழுதிருப்பார், அந்த சமயத்துல அட்லீஸ்ட் நினைச்சிட்டாலே அதான் போரும் அப்படின்ற. அதனால பிரபத்தி பண்ற சமயத்துல அந்த விசுவாசமோ எது இருந்தாலும் அதுவே போரும், அதுவே காப்பாத்தி வச்சுதான் பார்த்துப்பான்னு சொல்றதுலாம் இதெல்லாம் தான் லீடு மாதிரி இருக்கு. அதான் முகுந்த மாலையில குலசேகரர் சொல்றார், கிருஷ்ண துதிய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷது மானச ராஜஹம்சம். அத்யைவ இன்னைக்கே போயிட்டோம், ஏன்னா நாளைக்கு புத்தி எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு, மாறி போகலாம். அதனால அத்யைவ தவ பதபங்கஜ பஞ்சராந்தம்னா கூடு, ஒரு கூடு மாதிரி கிட்ட உன்னுடைய திருவடி தாமரை இருக்கு, அதுலயே என்னுடைய மானச ராஜஹம்சம். ராஜஹம்சம்னா மனசுக்கு ஒப்பிடுறது வழக்கம் உண்டு, சுத்தமான ஜலத்தில் தான் அது இருக்கும், இப்பயே நுழைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா பிராண பிரயாண சமையே கபவாத பித்தையி, எதாவது அடைக்கும் தெரியாது, அப்படியே பெரியவருக்கே பட்டுக்காரு. இதே இதை இதே அனுபவம் தான். கண்டாவரோதன விதவ் ஸ்மரணம் குதஸ்தேன்னு அவரே கேட்கிறார். கடைசியில என்னமோ ஸ்மிருதி வரப்போறது, பயத்தில் தான் இருக்கும் பாதி நேரம், தெரியாது குதஹா, அதனால இன்னைக்கே இருட்டுண்டர். அது ஆழ்வார் பெரியாவர் சொல்லிட்டு நாலுல பத்து துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன், ஆயிலும் நின்னடைந்தேன். ஏன் கேட்டா, ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். நீ வந்து ஒரு சுலபன், யானை கூட அருள் பண்ணியிருக்க, அதனால நான் அடையிறேன். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நானும் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போ அதை சொல்லி வைத்தேன், அதனால கணக்கு எப்போ ஏஜென்ட் நான் சொல்லிட்டேன்னு லாஸ்ட் மினிட்ல எதிர்பார்க்காத, அப்ப நான் எப்படி இப்ப எனக்கு தெரியாது, அதனால இப்பவே நான் சொல்றேன்னு. ஏதோ அந்திம ஸ்மிருதியை கொண்டு இவெல்லாம் பண்ணது, பிரபன்னாளுக்கு தேவையன்னு சொன்னா கூட பண்ணக்கூடாதுன்றது கிடையாது நிச்சயமா, அப்படி எடுத்துக்கூடாது யாரும். பிரபத்தி பின்னாச்சிப்பாயமே ஒண்ணும் பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. அந்திம ஸ்மிருதி மஸ்டில்னு சொன்னால ஒழிய, அந்திம ஸ்மிருதி நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு முயற்சி பண்ணலாம், பக்தியை பண்ணலாம், பாத்தியமா பக்தி, சாத்திய பக்தியா கிடையாது. பிரபன்னாளுக்கு வழிபோக்கு பக்தி, போற வழியில பக்தியை வந்து யூஸ் பண்ணிக்கிறான் பாத்தியமா. அந்த மாதிரி ரீதியில பகச்சு இந்த மாதிரி அனுபவங்களை நம்ம பண்றது சாலை சிறந்ததுன்னு சொல்லாத மாதிரி இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வர்றார். அதுக்கு மேல ஐஸ்வர்யார்த்தி என்ன பண்ணணும், கைவல்யார்த்தி என்ன பண்ணணும், பக்தன் முமுக்ஷு என்ன பண்ணணும், அனன்ய சேத்தாக சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசஹ 14 தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினஹா சொல்றார். அப்படிப்பட்ட யோகிக்கு நான் சுலபன் அப்படின்னு சொல்றார். இதை கொண்டுதான் ஆழ்வார்கள் படைச்சிருக்க அணுகில் அணுகும் அகலில் அகலும் சொல்றதுதான் காரணம். இதுதான் யார் அப்ரோச் பண்றாலோ அவளுக்கு அவன் சுலபனா இருக்கான். அப்புறமா புனர்ஜன்மத்தை பத்தி சொல்லச்சு 15 மாம் உபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்தியம் பரமாம் கதாகா. இது எதுக்கு சொல்ல வரன்னா, ஐஸ்வர்ய ஆர்த்திகள் இருக்காலும் அவளுக்கு புனராவிருத்தி உண்டு. புனராவிருத்தின்னு சொன்னா திரும்பி வருதல். கொஞ்ச நாளைக்கு அவ எதை பிரார்த்திக்கிறாலும் அதை அனுபவிச்சுட்டு இருப்பா. அந்த போஸ்டுக்கு டைம் டென்யூர் இருக்கும் எல்லாமே, அப்புறம் எலெக்ஷனோ ஏதோ ஒன்று வரும், வந்தா அது போக வேண்டியதுதான். 5 வருஷம் 10 வருஷம் இருக்க மாதிரி அவளுக்கு அந்த இது கிடைக்கிறது, அனுபவம் கிடைக்கிறது. ஆ பிரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தின அர்ஜுன மாம் உபேத்தித்து கௌந்தேய புனர்ஜன்மன வித்தியத்தைன்னு அங்க 16 சொல்றார். ஆ பிரம்ம புவனால் லோகாக, பிரம்மலோகம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அழிவு உண்டு. அதனால அங்கங்க போய் உட்காந்து அந்த ராஜ்யத்தை ஆண்டு இருந்தா கூட அதுக்கு ஒரு டைம் வரப்போகுது, வந்த அந்த ஐஸ்வர்ய இதெல்லாம் போயிடும் சந்திச்சார். இப்ப என்ன டைம் இப்போ, அதுக்கு கால அளவுக்காக அடுத்தது சொல்ல 17 சொல்ல வர, சஹஸ்திர யுக பரியந்தம் அஹர் யத் பிரம்மனோ விதுகு ராத்திரி யுக சஹசிராந்தாம் தே அகோராத்திர விதோஜனாக. நம்மளை கொண்டு நம்ம இது பண்ண டைம் எல்லாம் கிடையாது, ஆக்சுவலா பார்த்தா நிறைய டைம் தான், இன்ஃபினிட்டி மாதிரி தோன்றது நமக்கு. இவ்வளவு நாள்ல நம்மளோட 100 வருஷத்துக்கு வச்சு பாக்கச்சு, இது இது எங்கேயோ இருக்கு. அதனால அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். பிரம்மாவுடைய 1000 யுகம் வந்து ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு பகல், அது மாதிரி 1000 சதுர்யுகம் வந்து ஒரு விதமா, இது மாதிரி பல விதமான 1000 இது வந்து அவருக்கு இருந்திருக்கு. அப்புறமா அவ்யக்தாதி வக்திய சர்வாக பிரபவன் தெஹராகமே ராத்திரியாகமே பிள்ளையந்தே தத்திரைவ அவ்யக்த சம்யக்கேன்னு. மறுபடியும் என்ன ஆறுது அப்ப பிரளயத்தின் பிரளயத்தை பத்தி என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த பிரம்மாவினுடைய சரீரத்துல எல்லாம் போய் அடங்கி விடுங்கிறது. அதாவது வியஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டின்னு இருக்கு, சமஷ்டி சிருஷ்டியானது அப்படியே இருந்துட்டு இருக்கு, வியஷ்டியா இருக்கிறது தான் அழிஞ்சு அழிஞ்சு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு அகராகமே சொல்லச்சு. கடைசியா வரக்கூடிய பிரளயத்தில் தான் இந்த சமஷ்டி, அப்பதான் பிரம்மாவும் போற ரச்சலா. பிரம்மாவுக்கு பிரம்மாவோட பீரியட்லயே அவருக்கே டே நைட்டும் போதே ஒரு பிரளயம் தான். அந்த பிரளயத்தும் போது பிரம்மாவோட சரீரத்துக்கு எல்லா ஜீவராசிகளும் போயிட்டு திரும்பி வந்துருக்கு, இது வியஷ்டியில. அப்புறம் பிரம்மாக்கே ஒரு டெட்லைன் என் டேட் இருக்கணும், அப்ப மொத்தமாவே எல்லாம் போய் பிரம்மத்தினத்துல அடைஞ்சு திருப்பி எல்லாம் வருதுன்னு சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுன்னு அமெரிக்க சொல்லி வந்தார். பூத கிராமத்தையம் பூத்வா பூத்வா பிளியதே ராத்தியாகமே அவச பார்த்த பிரபவத் தியகராகமே. எப்படி நம்ம தூங்கி எழுந்துட்டு தூங்குச்சே நமக்கே தெரியறதுல நடக்காது, டீப் ஸ்லீப்ல போயிட்டோம்னா அதுவே ஒரு லயம்தான். ஜீவாத்மா பரமாத்ம இடத்துல இருக்குன்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம் உண்டு. அப்ப தூங்கி எழுந்தவுடனே புதுசா நம்ம ஒண்ணு எதையும் ஆரம்பிக்கிறது இல்லையே, விட்டதை அப்படியே தொடரும். ஏன்னா அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால, அது மாதிரி எந்த லயம் ஏற்பட்டா கூட ஏற்கனவே கர்மா சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஜென்மா கிடைக்க போறது மட்டுக்க பிரவருத்தியானது ஏற்பட்டு இருக்கும். அடுத்து கைவல்யார்த்திகளுக்கு புனராவர்த்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிச்சுதான் 20-21 சாதிச்சார். 20 பார்த்தோம் இல்லையா, 20 பார்த்திருக்கோம், 20 பார்த்திருக்கோம், 18 தான் பார்த்தோமா. சரி, பூத கிராம சேவாயம் பூத்வா பூத பிரளியத்தை ராத்தியாகமே வச பார்த்த பிரபவ தியாகமேனு 19 ஸ்லோகம். அதுக்கு ச ஏவ அயம் கர்ம வஷ்யா பூத கிராம அகராகமே பூத்வா பூத்வா ராத்தியாகமே பிரளியத்தே ச ஏவ அயம் கர்ம வஷ்யா. கர்ம வஷ்யான்னு சொன்னா கர்மத்துக்கு வஷ்யாலா இருக்கக்கூடிய பூத கிராம, கிராமஹான சமூகம் இத்தியர்த்தா சமூகம். பூத கிராமனா எல்லா ஜீவராசிகளும் கர்மாவிலிருந்து விடுபடல, கர்மாதான் அவளை ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அப்படி கர்மத்துக்கு வஷ்யாலா இருக்கிறதுனால அகராகமே, அகராகமேனா அகர் அகர்னா பகல் நர்த்தம், அகர் அகர் சந்தியா உபாதி ஒரு நாள் ஒரு பகல் நர்த்தம். அப்ப அகராகமேனா பகல் வந்த உடனே பூத்வா பூத்வா அப்படின்னா உண்டாகி உண்டாகி, ராத்திரியாகமே அப்படின்னா இரவு வந்த உடனே பிளியதே புனரபி அகராகமே பிரபவதி. அதுதான் பூத்வா பூத்தான் திருப்பி திருப்பி உண்டாகுதல் அழிதல் இருந்தது. ததா வருஷ்ய சதாவசான ரூப யுக சகசிராந்தே பிரம்மலோக பிரியந்தா லோகாக பிரம்மாச்ச அப்படின்னு போட்டு. இது மாதிரி வருஷ சதாவசான ரூப யுக சகசிராந்தே பல யுகங்கள் பல இது ஆனதுக்கு அப்புறமா பிரம்மலோக பரியந்தம் பிரம்மாவும் சேர்த்து பிருத்திவி அப்சு பிரளியத்தே ஆபஸ் தேஜஸின்னு இதெல்லாம் சுத்தி வாக்கியங்கள் இருக்கு. அது மாதிரி லீயந்தே பிருத்திவியானது ஜலத்துல, ஜலமானது நெருப்புல, நெருப்பு வாயுவில, வாயு ஆகாசத்துல மேல அந்த லயக்கிரமமானது போறது. இப்படி இத்தியாதி கிரமேன அவ்வக்த அக்ஷர தமஃபரியந்தம் மையேவ பிரளியந்தே. கடைசியில் என்னது அந்த மூல பிரகிருத்தியா எல்லாம் கடைசியில் அங்க வந்து நின்று அவிபக்த தமசு ரூபத்து வரைக்கும் போகும். அது அது நம்ம முன்னாடி பார்த்தோம், அவ்யக்தம் அக்ஷரம் அவ்யக்தம் விபக்த தமசு அவிபக்த தமசு 4 ஸ்டேஜ் இருக்கிறதுல கடைசியில் அப்படி ஒரு தமசு இதுல இருந்துட்டு எங்கிட்ட இருந்து அதை பிரிச்சு பார்க்கற அளவுக்கு அதுக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு உன்னோட ஒன்னா கலந்து கட்டி என்னிடத்துல வந்து இருக்குன்னு சொன்னார். ஏவம் மத் வதிரிக்தஸ்ய கிருஷ்ணஸ்ய கால வியவஸ்தையா மத்த உற்பத்தேகே மயி பிரளயாச்ச உற்பத்தி விநாச யோகித்வம் அவர்ஜனியம் இது ஐஸ்வர்ய கதியும் பிராப்தானாம் புனராவர்த்தி அபரிஹாரியா. அபரிஹாரியா அப்படின்னா அதை வந்து ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். எது ஒன்றும் பண்ண முடியாது, புனராவர்த்தி. அவ ஐஸ்வர்யார்த்தி பிரம்மலோகம் போய் பிரம்மாவா இருக்கணும்னு சொன்னா கூட அந்த பிரம்மாக்கும் ஒரு எண்டு உண்டு. அது சொல்றதுக்காக சொன்னார், எந்த இந்திர பதவி, எந்த தேவதா பதவி இல்ல பிரம்மாவே சொல்லியாச்சுன்னா கிமு கைமுத்துக்கு நியாயம் பிரகாரம் கீழே இருக்கவாலாம் இன்னும் அவளுக்கு கம்மியா இருக்க போகுது. அதனால அப்படிப்பட்ட எல்லாருக்குமே எனக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால என்னிடமே உற்பத்தி, என்னிடமிருந்து உற்பத்தி, என்னிடமே லயமா இருக்கிறதுனால உற்பத்தி விநாச யோகித்வம் அவர்ஜனீயம். அனைத்து விஷயங்களுக்குமே உற்பத்தியும் உண்டு நாசமும் உண்டு. அதனால இது ஐஸ்வர்யகத்தின் பிராப்தானாம் அவளுக்கும் புனராவர்த்தி இருக்கு. மாமுபேதானாம் தூ புனராவர்த்தி பிரசங்கா அப்படின்னார். இதில் தான் சுவாரஸ்யம்லாம் இருக்கு. மாமுபேதானம் சொன்னார் உரிய கைவல்யார்த்தி தனியா சொல்லல, மாவு பேத்திய மாவு பேத்தி சொல்லியிருக்காரு இப்போ. அப்ப கைவல்யார்த்தியும் அதை சேர்த்துக்கணும். கைவல்யம் இதுலனா இப்ப கைவல்யம்னு ஒரு ஸ்டேட்டை ஒத்துட்டு போனோம் சம்பிரதாயத்துல. ஆனா அது ரொம்ப ஒரு 100% கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. கைவல்யம்னா வெறும் ஜீவாத்மா அனுபவம், அதாவது அவாவா சுவ ஆத்மா அனுபவத்திலேயே ஊண்டு இருக்கிறது. இல்ல அது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு, ஏன்னா சில இடத்துல ஆமா ரியலைசேஷன் செல்ஃப் இருக்கு. சில வரிகள் பார்க்கச்சே கூட அங்க அதுக்கு மேல அந்த வைஷத்தியம் இல்லை. இப்ப உத்தம சுவாமி வியாக்கியானத்திலேயே இந்த ரூட் இல்லாம இன்னொரு ரூட் இருக்கு கைவல்லி அடையறதுக்கு சொல்லிட்டு கரவிய அது என்னன்னு அவர் விவரிக்கல, அவருடைய இது வாசிச்சா. அது மாதிரி அதுல ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு இது வைஷத்தியம் பண்ணணும்னு தோன்றது நம்மளுடைய அறிவுக்கு எட்டன வரைக்கும் பார்க்கச்சு. இப்ப என்ன சிக்கல்னு வச்சுக்கோ, ஐஸ்வர்யார்த்தினா வெரி கிளியர், அவன் வந்து இந்த பிரகிருதி மண்டலத்தில் தான் இருப்பான், அவன் வைகுண்டத்துக்கு போகமாட்டான், பிரகிருதி மண்டலத்திலே இருப்பான். இது எப்போ அவனுக்கு அந்த டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணுறாலோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பிரளயம் வரைச்சு அவன் வந்து அதோட திருப்பியும் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங், இல்லை புண்ணியகர்மா பண்ணியிருந்தான்னா மேபி எங்கேயாவது இருந்து திருப்பி, பட் மோட்ச உபாயம் பண்ணாமல் அவன் மோட்சத்துக்கு போக முடியாது, இங்கே தான் இருப்பான். முமுக்ஷு அதாவது பிரம்மத்தை அடையணும்னு உபாசனம் பண்ணவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா திருநெல்வேலி பார்க்க போறான், அர்ச்சிராதி மார்க்கத்தில் நேராக வைகுண்டத்துக்கே போயிடுறான், அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுறான். இந்த கைவல்யார்த்தி என்ன பண்றான், அவனுக்கு தக்கத்திலையும் இல்லை, சீவேகுண்டத்திலையும் இல்லை. அப்படின்னா எங்கேயோ உட்காந்துட்டு தன்னோட அனுபவத்தை தன்னோட ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கான். இவன் எங்க போறான்றது சம்பிரதாய பேதமும் இருக்கு. அது ஒரு சாரா சொல்றான், சீவேகுண்டத்துக்கே போய் அவன் ஒரு செடியில இருப்பான், அங்கேயே ஒரு உரமா இருந்துட்டு இருப்பான், வேற பிரம்ம தடைய மாட்டான்னு சொல்றவா உண்டு. இன்னொருத்த சொல்ல சீவேகுண்டத்துக்கு போக முடியாது, இங்கதான் எங்கேயோ பிரகிருத்திலேயே எங்கேயோ உட்காந்துக்கணும். அப்படின்னா அவன் கதி என்னன்னு கேட்டா, இங்க பாஷ்யக்காரர் சொல்றதை பார்த்தா அடுத்த சொல்ல போறார், அவனுக்கும் புனராவிருத்தி கிடையாது, அவனுக்கு திரும்பி பிறக்க போறது இல்ல. அப்ப என்ன கத்தினா, அந்த கைவல்ய அனுபவம் முடியச்சே அவனும் பிரம்மத்தை அடையறான்னு அப்ப நிர்வாகம் பண்றான். கைவல்ய அனுபவம் முடியச்சே அவனும் பிரம்மத்தை அடையறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்போது அவன் வாய்தா வாங்கிக்கிறான், பிரம்ம அனுபவத்துக்கு ஒரு வாய்தா வாங்கிட்டு அது வரைக்கும் கைவல்ய அனுபவத்துல இருக்கான். அந்த கைவல்ய அனுபவம் போக, ஏன்னா அதுக்கும் வரப்போறதுக்கு அவ்வளவு விஷயமா இதுல இருக்காது, இதுல ஹிண்ட் தான் இருக்கு. இன்னும் ஃபர்தர் கேட்க சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லல. இதுல அந்த மாதிரி இருக்கு, அவளுக்கு வந்து மாம் உபேத்திய, அதுக்குதான் அந்த வரிய சொன்னேன். இதுல பாருங்க, மாம் உபேதாம் பிரணாம விருத்தி பிரசங்காக போடாரு வழிய சொல்ல வரது மோட்சம் உண்டு. அது சொல்ல போறது, ஏன்னா அது ரொம்ப டெக்னிக்கல் காலக்ஷேப விஷயம், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போறது இல்லை. பஞ்சாக்னி வித்யான்லாம் இருக்கு, அந்த உபநிஷத்துல இருக்கு. அந்த வித்தியில வரைச்சு எப்படி உபாசனம் பண்ணலாம், வரைச்சு கைவல்யார்த்தியும் அப்படிதான் உபாசனம் பண்ணி ஆனும். பிரம்மத்தை தன்னுடைய அந்தரியா வச்சு அவனு உபாசனை பண்ணி ஆனும். அப்படி பண்ணச்சே அவனுக்கும் அது சித்திக்காம போறதுக்கு எந்த விதமான அவன் தடுக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா அந்த கைவல்ய அனுபவம்னு ஒரு பீரியட் அவனுக்கு இருக்கு போல, பல யுகங்கள் இருக்கலாம். அந்த அனுபவம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து பிரம்மத்துக்கு ஸ்ரீபகண்டத்துக்கு போறான்னு தான் நம்ம. ஆனா அது வரைக்கும் அவன் அங்க போகல, அது இவா பட்சம். இல்ல அங்க போயிடுறான், அங்க போய் இதுல இருக்கான்றது இன்னொரு பட்சம். நமக்கு தெரியும் அங்க போய் பார்த்தா தெரியும் எங்க இருக்கான்னு. அதனால ஆமா தெரியும் இருக்கான் தெரியல நமக்கு. அதனால இல்ல முன்னாடி இருந்த வேலை எங்க இருக்கானு வேணா போச்சே வேணா பாக்கலாம் போச்சு. பரஸ்தஸ்மாத் பாவஹ அந்யஹ அவ்யக்தஹ அவ்யக்தாத் சனாதனஹ யஸ் சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. இது 20. அவ்யக்தஹ அக்ஷரஹ இத்யுக்தஹ தமாஹுஹு பரமாம் கதிம் யம்ப்ராப்ய நிவர்த்தந்தே யம்ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு போட்டுண்டார். தத்தாம பரமம் மமன்னு போட்டுண்டார். இது கைவல்யத்தை சொல்ல வந்த ஸ்லோகம். அதுவும் அந்த இதுக்கே, அதுவும் என்னுடைய ஒரு இதுன்னு நிலையான ஒரு இடம் சொல்லப்படாது. இப்போ பரஹ தஸ்மாத்து பாவஹ, இப்ப அவ்யக்தம், இப்ப மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, அதுக்கும் அவ்யக்தம் தான் பெயர். அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் இன்னொரு அவ்யக்தம் இருக்கு, யாருக்கிட்ட ஜீவாத்மா ஆத்மம். அது என்ன இருக்கு, அவ்யக்தஹ அவ்யக்தாத் சனாதனஹ, சனாதனா அதை காட்டிலும் மாறாம இருக்குன்னு, ஸ்வரூபத்துல மாறாம இருக்கு. அதாவது நம்ம சம்பிரதாய பிரகாரம் மூல பிரகிருதியோ ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ மூணு பேருமே எட்டர்னல் தான். மூணு பேருக்குமே அழிவுன்றது கிடையாது, எப்பயும் மூணு பேர் இருந்து தான் இருக்க போறாங்க. அப்ப எப்படி எட்டர்னாலிட்டி நான் எட்டர்னாலிட்டின்னு கேட்டா, மூல பிரகிருதி பிரகிருத்தியானது ஸ்வரூபத்திலேயும் சுபாவத்திலேயும் மாற்றத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறதுனால அது நான் எட்டர்னல். பரமாத்மா பிரகிருதி ஸ்வரூபத்திலேயும் சுபாவத்திலேயும் மாற்றத்தை அடைய மாட்டான், அதனால அவனும் வந்து எட்டர்னல், எப்பயும் சனாதனமா தான் இருக்கான். ஜீவாத்மாவுக்கு மட்டும் என்னன்னு கேட்டா, நித்யால தவிர முக்தால் பத்தாளுக்கு ஒரு சமயத்துல சுபாவத்துல அவளுக்கு மாற்றம் இருக்கு, சொரூபத்துல கிடையாது. ஆனா சுபாவத்துல மாற்றம் இருக்கிறதுனால சொரூபத்தை மட்டும் வச்சும் பாக்குச்சு, அவனு எட்டனல் தான். சுபாவத்துல நான் எட்டனல்ன்றது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம நிர்வாகம் பண்றான். பெரியவா அதனால அவனும் வந்து எட்டனல் தான். எஹ சர்வேஷ பூதேஷு நஷ்யத்சு, எவன் எல்லா விஷயங்களும் அழிஞ்சு போச்சு, ந வினஷதி, அவன் அழிவதில்லை. அவன் யாரும் கேட்டா அவ்வியக்தரக அவ்வியக்தக அக்ஷரஹ இத்யுக்தஹ, இப்படிலாம் உபநிஷத் என்ன சொல்றது, அவ்வியக்தஹ அக்ஷரஹன்னு. தம் ஆகுஹு பரமாங்கதிம், அந்த கைவல் அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் பரமாங்கதின்னு சொல்றது. ஏன் பரமாங்கதின்னா, இது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற அனுபவம் இல்லை, இருந்தாலும் இதை பரமாங்கதின்னு சொல்லிக்கு. ஏன்னா கைவல்யார்த்தி போகக்கூடிய நிலையை காட்டிலும் இது வசந்த கதி, அதனால இங்க பரமாங்கதின்னு சொல்லியிருக்கு. தம் ஆகுஹு பரமாங்கதின், எம் பிராப்ப நிவர்த்தந்தே தத் தாம பரமம் இல்லையா, அதுவும் அந்த அந்த நிலை இருக்கே, அதுவும் எனக்கு ஒரு நிகரான ஒரு நிலை, நிகர்னா தெரியும் கிடையாது, ஏதோ ஒரு சாமியம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறோம். தஸ்மாத் அவ்யக்தாத்து, என்ன அவ்யக்தம் அது, அச்சேதன பிரகிருதி ரூபாத்து புருஷார்த்ததையா பர உத்கிருஷ்ட பாவக அந்யக, அச்சேதன பிரகிருதியை காட்டிலும் புருஷார்த்ததையா அப்படின்னு சொன்னா அடைய வேண்டிய ஒரு விஷயத்தினால பரக மேன்மையா இருக்கிறதுனால ஞானைகாக்காரத்தையா தஸ்மாத் விசஜாத்தியா அவ்யக்தக, இது ஞானைகாரம், ஞானையே காக்காரம், இது ஜீவாத்மா ஸ்வரூபம், பிரகிருத்தின்றது ஞானத்திலிருந்து சம்பந்தம் கிடையாது. அதனால இது தஸ்மாத் விசஜாத்திய, சஜாத்தியனா ஆஃப் சேம் கைண்ட் அர்த்தம், விசஜாத்தியனா வேற கைண்ட் அர்த்தம், அதாவது பிரகிருத்தியை காட்டிலும் ஜீவாத்மா வேற. ஆனாலும் அவ்யக்தக கேனச்சித் பிரமாணேன வியஜ்யதே இது அவ்யக்தக, எந்த பிரமாணத்தினாலையும் அவனை அறிய முடியாது. ஏன்னா ஏன்னா ஸ்வயம் வேத்தியக, தன்னைத்தானே அறிஞ்சுக்கணும் அவன். இப்ப நான் வேற பிரமாணத்தை கொண்டு நான் அறிஞ்சிக்க முடியாது, நான் இருக்கேன்றத இன்னொரு சோர்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது, நானே என்னை தெரிஞ்சுக்கணும், அதனால தான் அதில் பண்ற. அதனால அவ்யக்தக ஸ்வசம்வேத்ய சாதாரண சாதாரணாக்கார இத்தியர்த்தக, அதான் ஸ்வசம்வேத்யன் போட்டுட்டர், தன்னைத்தானே அறிந்து கொள்ள மட்டும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இவனும் அவ்யக்தன். சனாதனக உற்பத்தி விநாச அனர்ஹதையா நித்யக, இவனுக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு என்னைக்குமே உற்பத்தியும் கிடையாது அழிவும் கிடையாது. யஹ சர்வேஷு வேதாதிஷு பூத்தேஷு சகாரணேஷு சகாரியேஷு எஸ் சர்வேஷுன்றது ஸ்லோகம், அதாவது இந்த கமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா லைட்டா இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்லோகத்துடையது, டார்க்கா இருக்கிறதெல்லாம் வந்து பாஷ்யக்காரருடைய பதங்கள். அப்ப யஹ சர்வேஷு பாருங்க ஸ்லோகத்தில் இருக்கு பாருங்க, யஸ் சர்வேஷு வேதாதிஷு, அதுக்கு இவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார், ஆகாஷம் இத்தியாதிகள்லாம். பூத்தேஷுனா ச காரணேஷு சகாரியேஷு, காரணத்தோடு கூடியவும் காரியத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். வினஷ்யத்து, வினஷ்யத்து அழிந்து போச்சு, தத்ர தத்ர ஸ்திதஹ அபி ந வினஷ்யதி, நான் இவன் எங்க இருப்பான், ஆக்சுவலா ஜீவாத்மா பிரகிருத்தியோட தான் இருந்தானோ, பிரகிருத்தியோடவே இருந்தாலும் பிரகிருதி அழியச்சே இவனுக்கு அழிவு கிடையாதுன்னு அர்த்தம். பிரகிருத்தியோட தான் இருப்பான், தனியா இங்க யாரில் இருக்க போறது இல்லை, அந்த சரீரம் அழிவிச்சே கூட அவனுக்கு அழிவு கிடையாது. அதனால அதை கிளாரிஃபை பண்ற, அவைகள்லாம் போனா கூட ஆத்மஸ்வரூபமானது நித்தியமா இருக்கிறதுனால அது அழிவு இல்லாம இருக்கும். சஹ அவ்யக்தஹ, சஹ அவ்யக்தஹ அக்ஷரஹ இது உக்தஹ, இதெல்லாம் ஸ்ருதி பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். ஏ த்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரிபாசதே, இது வந்து கீத ஸ்லோகம் இது. கூட்டஸ்தோக்ஷர உச்சத்தைன்னா 15வது வரப்போறது, 12-15 இத்தியாதிஷு தம் வேதவித பரமாம் கதிம் ஆகு, அதனால கூட்டஸ்த அக்ஷரஹன்னு 15வது அத்தியாயத்துல வரப்போறது, நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். 12 ஏது அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம் பரிபாசத்தேன்னு அங்கேயும் அது ஜீவாத்மா தான் அங்க சொல்லப்படுற, அந்தக்கு அந்த கைவல்ய இதுக்காக சொல்லப்படுற, அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் அதை சொல்லியிருக்கிறதுனால பரமாங்கதி ஆகுன்னு சொன்னா என்னன்னா, அயமேவ எஃப் பிரயாதி தியஜன் தேகம் சயாதி பரமாங்கதி மித்தியத்திர பரமகதி சப்த நிர்திஷ்ட அக்ஷரஹ பிரகிருதி சம்சர்க வியுக்த ஸ்வரூபேன அவஸ்தித ஆத்மா இத்தியர்த்தஹ, அதுதான் இங்க முக்கியம். அப்ப பரமகதி சப்த நிர்திஷ்ட அக்ஷரஹ, இந்த பரமாங்கதின்னு சொன்னாரோ அந்த பரமாங்கதின்னு கேட்டா அக்ஷர அனுபவம், அந்த அக்ஷரம் எதுன்னு கேட்டா பிரகிருதி சந்தர்க்க வியுக்த ஸ்வரூபேன அவஸ்தித ஆத்மா திரஷ்டு ததா திரஷ்டு திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் இருக்கணும், அது யோகசூத்தில் அப்படி சொன்னா. ஆனா இங்க என்னன்னு கேட்டா அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபத்திலேயே அவஸ்திதமா இருக்கக்கூடிய ஆத்மா தான் அந்த அக்ஷரம், இது கைவல்யத்துக்கு சொல்றதுனால வந்தது. எம் ஏவம் பூதம் ஸ்வரூபேன அவஸ்திதம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத் மம பரம் தாம பரமம் தாம பரமம் நித்யம் நியமனஸ்தானம் போட்டு, அதாவது பரமம் தாமன் என்னத்தம்னா என்னுடைய நித்தியமாக நியமத்துக்கு ஆட்பட்டது, ஒரு ஒரு நியமனம் பண்ற ஸ்தானம் என்னன்னு கேட்டா பிரகிருதி, அது தாழ்ந்தது, அதை காட்டிலும் மேலா இருந்து என்னுடைய நியமத்துக்கு உட்பட்டது இந்த ஜீவாத்மா, அதனால பரமம் தாமன் போட்டுட்டாரு நீங்க சமர்த்தனம் பண்ற. அச்சேதன பிரகிருதி ஏகம் நியமனஸ்தானம், அச்சேதனமாக கூடிய பிரகிருதி இருக்கு அது ஒரு நியமனஸ்தானம், என்னுடைய எதுக்கு உட்பட்டது. தத் சம்சிஷ்ட ரூபா ஜீவ பிரகிருதி திதீயம் நியமனஸ்தானம், அதோட கூட இருக்கக்கூடிய ஜீவ பிரகிருதி இருக்கு அது ரெண்டாவது. அச்சித் சம்சர்க்க வியுக்தம் சுரூபேன அவசிதம் முக்த சுரூபம் பரமம் நியமனஸ்தானம் இத்தியர்த்தக. அப்படி பிரகிருத்தியோட கூட இருக்கிற ஜீவாத்மா மூணு இருக்கு, ஒன்னு பிரகிருதி, பிரகிருத்தியோட சேர்ந்து இருக்கிற ஜீவாத்மா, பிரகிருதி சம்பந்தமே இல்லாம இருக்கிற ஜீவாத்மா. பிரகிருத்திய வந்து ஒரு நியமனஸ்தானம், பிரகிருத்தியோட சேர்ந்து இருக்கிற ஜீவாத்மானா கர்ம தசையினால பத்த தசையில் இருக்கக்கூடிய இன்னொரு நியமனஸ்தானம். ஆனா ஏதோ உபாயத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி கைவல்லி அடைஞ்சிடா வச்சுக்கோ, அவன் அப்படிப்பட்ட ஆத்மா இருக்கு இல்லையா அது திருத்தீயமா இருக்கு, அதுதான் அது முக்த சுரூபம் இருக்கு பரமம் நியமனஸ்தானம் வித்தியர்த்தக. அந்த பரமாம் கதிக்கு இதெல்லாம் வியாக்கியான எப்படி பரமாம் கதி சொல்ல முடியுன்றதுக்காக தச்ச அப்புனராவர்த்தி ரூபம் அது இருக்கு, அது வந்து திரும்பி வராத ஒரு நிலைமை. அதுவா பிரகாஷவாச்சி தாமசப்த பிரகாஷ இஹ ஞானம் அபிப்ரேதம் பிரகிருதி சம்சிஷ்டாத்து பரிச்சின்ன ஞான ரூபாத்து ஆத்மன அபரிச்சின்ன ஞான ரூபதையா முக்த சுரூபம் பலம் தாம. இல்லாட்டி தாமன என்ன வச்சுட்டா பிரகாஷ தாமன ஜோதி, அது பிரகாஷமா எடுத்துட்டோம்னா பிரகிருதி சம்பந்தத்தோட இருக்கச்சு ஜீவாத்மாவோட ஞானம் குறுங்கிதான் இருக்கு. அப்ப பிரகிருத்தியை காட்டிலும் மொத்தமா கர்மாவெல்லாம் முடிச்சுன்னு வெளில வரச்சு, அப்ப இன்னும் ஜோதிஷா இருக்கிறதுனால அப்ப தாமன்றத அபரிச்சின்ன ஞான ரூபத்தையானா எந்த விதமான ஒரு லிமிடேஷனே இல்லாம இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு முக்த சுரூபத்தை பரந்தாமன் சொல்லான்னு இங்க சாதிச்சார். இப்ப அந்த கைவல்யார்த்திய அடுத்து இது சொல்ல போற ஞானினக பிராபியம் தூ தஸ்மாத் அத்தியந்த விபக்தம் இத்தியாக. ஞானினக பிராபியம்னா முமுட்சுக்களுக்கு எது அடையும் எது பிராபியம்னு கேட்டா அதை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னார். அது புருஷஸ்தப்பர பார்த்த பக்தியாலபிய சுனன்ய எஸ்ய அந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். ச புருஷ பரஹ பரமாத்மா, பரமாத்மா இருக்கானே பார்த்த பக்தியா லப்ய பக்தியினால் மட்டுமே அடையப்பட வேண்டியவன். ந அனன்யா லப்யது அனன்யா, அனன்யா பக்தியா, பக்தியில ரெண்டு விஷயம் இருக்கு, என்னன்னா அடைய போற விஷயம் வேற, ஆனா அடைவிக்கிறதுக்காக பக்தி, அடைய போற விஷயமும் அதுவே அடைவிக்கிறது அதுவே இருக்கணும், அதுதான் அனன்ய பக்தி. கைவல்யார்த்திக்கும் ஐஸ்வர்யார்த்திக்கும் லட்சியம் வேற அவளுக்கு, ஆனா பக்தி பண்றவரும் அவள்கிட்ட உபாயம் வேற உபயம் வேற அவளுக்கு. பட் இது என்னன்னா அனன்யா பக்தி கேட்டா உபாயமும் ஒண்ணு உபயமும் அது, அதனாலதான் பக்தியா லப்யக அனன்யா பக்தியா லப்யகன்னு போட்டுட்டு. யாருன்னு கேட்டா எஸ்ய அந்தஸ்தானி பூதானி, எல்லா ஜீவராசிகளும் அனைத்து விதமான விஷயங்களும் அவனுக்குள்ள இருக்கு. ஏன சர்வம் இதம் ததம், இவன் இது எல்லாத்தையும் பரிவேட் பண்ணிட்டு இருக்கானோ அவன் சதிச்ச மத்த பரதரம் நான் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவனு ஏழாவது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். மத்த பரதரம் நான்யத்தை என்ன காட்டும் விலட்சணமா வரணும் கிடையாது பரமா. மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா, எப்படி ஒரு மாலை மணி முத்து மாலை இருக்கு இல்ல மணி மாலை இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோ, அதை பார்க்கச்சே அதுக்குள்ள சூத்திரம் தெரியாது, அந்த த்ரெட் தெரியாது, மாலை மட்டும் தெரியாது ஜெம்மன் இருக்குன்னு, ஆனா அது உள்ளுக்குள்ள தெரியாமையே ஒண்ணுல தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. அது மாதிரி எந்திரமா என்ன பண்றான்னா அவன் அந்த சூத்திர மாதிரி இருந்துட்டு இருக்கான சாதிச்ச மாமேபிய பரமபியம்னு அதுல அங்கேயே வந்தது இத்தியாதினா நிர்திஷ்டசிய எஸ்ய அந்தஸ்தானி சர்வாணி பூதானி ஏனச்ச பரேன புருஷன சர்வம் இதம் ததம் ச பரபுருஷா அனன்யச்சேதா சததம்னு பார்த்தோம் அதையும். இது அனன்யா பக்தியா லப்யா, அப்படிப்பட்ட ஒரு அன்டிவைடட் டிவோஷன் போடுற இங்கிலீஷ்ல, ஆனா என்ன அர்த்தம்னா அதுதான் உபாயமாகும் உபேயமாக ரெண்டுத்தையும் ஒரு அன்ஃபெயிலிங் ஒன் பாயிண்ட் டிவோஷன் அப்படி வச்சுக்கலாம். அத இப்ப சொல்ல பாருங்க அடுத்த ஸ்லோகத்துல கத்தியை பத்தி விசாரணை, எந்த கத்தியில போகணும், எந்த காலத்துல ஒரு ஜீவாத்மா வந்து பிராண விடன்னு நமக்கே தெரியும். உத்தராயணத்துல போனா அதுக்கு வந்து சிரேஷ்டம், தட்சிணாயணத்துல போச்சுன்னா நம்ம ஸ்லாகியம் இல்லைன்னு சொல்லுவேன். அதான் பீஷ்மர் என்ன பண்ற தட்சிணாயணத்துல அவருக்கு அம்பு இது பண்ணா கூட உத்தரவாதம் வெயிட் பண்றாரு அவர், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதை சொல்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல போறாருன்னா கைவல்யார்த்தியும் முமுக்ஷுவும் அச்சிராதி மார்க்கத்தில் தான் போகிறார், ஐஸ்வர்யார்த்தியை பத்தி எங்க விசாரம் இல்ல. ஏன்னா ஐஸ்வர்யார்த்திக்கு வந்து புனராவர்த்தி உண்டு, ஆனா அதை பத்தி விசாரம் விசாரிக்கல. ஆனா கைவல்யார்த்திக்கும் மும்முஷுக்கும் புனராவர்த்தி கிடையாதுனால ரெண்டு பேரும் ஆச்சரியாத மாதிரி பாக்குறா. அப்ப ரெண்டு பேரையும் ஒன்னாவே குரூப் பண்ணிட்டு வர்றாரு இந்த இடத்துல. அத ஆத்ம யாத்தியாத்ம விதக பரம புருஷ நிஷ்டச சாதாரணின் அர்ச்சிராதிகாம் கதிம் ஆக. அத இதுக்கு சொல்ல போற ஆத்ம யாத்தாத்ம விதக, இவா யாரு கைவல்யார்த்திகள், அவாவாளுடைய 787 பக்கம், அவாவாளுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தவா. ரெண்டாவது பரம புருஷ நிஷ்டசிய முமுக்ஷுகள், ஒருத்தன் கைவல்யார்த்தி முமுக்ஷு, அவா ரெண்டு பேருக்கும் சாதாரணியும் அர்ச்சிராதிகம் கதிம் ஆக. ரெண்டு பேருக்கும் சாதாரண கதி, சாதாரண அர்ச்சிராதி கதி, துவயோகோ அப்படி அர்ச்சிராதிக கதி ஸ்ருதௌ ஸ்ருதா அப்படின்னு போட்டுட்டார். ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு சாச்ச அப்புனராவிருத்தி லட்சணா, அது என்னது திரும்பி வருகை கிடையாது ரெண்டு பேருக்குமே அப்படின்ட்டு. இதுக்கு மேல கொஞ்சம் ஸ்ருதி இதெல்லாம் போக போறது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு போயிடலாம். படிச்சுடுறானா, யதா பஞ்சாக்னி வித்யாயாம் தத்ய இத்தம் விது ஏச்சே ஏச்சேமே ரண்யே ஸ்ரத்தாம் தப இத்தி பாசத்தே தேர்ச்சிஷம் அபிசம்பவந்த் அர்ச்சிஷோகா இத்தியாது அர்ச்சிராதிகையா அர்ச்சிராதிகையா கத்தியா கதசிய பரபிரம்ம பிராப்திஹி அப்புனராவிருத்திஹி ச உக்தா ச ஏனாம் பிரம்ம கமயதி ஏதேன பிரதிபத்தியமானா இமம் மானவம் ஆர்த்தம் நாவர்த்தந்தே ஆவர்த்தம் நாவர்த்தந்தே இதி நச்ச பிரஜாபதி வாக்கியாதோ ஸ்ருத பர வித்யாங்க பூத ஆத்ம பிராப்தி விஷயா எம் தத்ய இத்தம் விது இது கதிஸ்ருதி ஏச்சேமேரண்யே ஸ்ரத்தா ஸ்ரத்தாம் தப இத்யுபாசதே இது பரவித்யாயாஹ ப்ரதக்ஷுதி வைய்யர்த்யாத் பஞ்சாக்னி வித்யாயாம் ச இது தூ பஞ்சம்யாம் ஆஹு ஆஹுதா ஆஹுதோ வாபஃ புருஷ ரச்சிதோ பவந்தி இது ரமணீய சரணாஹ கபூல் சரணாஹ இது புண்யபாப ஹேதுகோ மனுஷ்யாதி பாவோ அபாம்யவ பூதாந்தர சம்சிஷ்டானாம் ஆத்மனஸ்து யத் பரிஷ்வங்க மாத்திரம் இது சிதச்சிதோஹோ விவேகம் அபிதாய தத்ய இத்தம் விது தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே இது விவிக்தே சிதஜித் வஸ்துனி தியாஜ்ய தியாஜ்யதையா பிராப்யதையா ச தத்ய இத்தம் விதுஸ்தே அச்சிராதினா கச்சந்தி அச்ச புனராவர்த்தந்தே இது உக்தம் இது கம்யத்தேன்னு. இதெல்லாம் காலட்சேப விஷயங்கள், பஞ்சாக்னி வித்யா பற்றி சொல்லணும், நம்ம அந்த டீட்டெயில்ஸ் போகல. பாஷ்யக்காரங்க என்ன சாதிக்கிறாருன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அச்சிராதிபதி உண்டு, ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அப்புனராவர்த்தி தான். கைவல்யார்த்திக்கும் மோக்ஷம் ரெண்டு பேருக்குமே வந்து திரும்பி வரப்போறது இல்லை. திரும்பி வரப்போகுதுன்னு சொன்னா இது என்ன அத்தியாதி மார்க்கம் சொன்னா, சரீரத்தை கடைசி லாஸ்ட் சரீரத்தை விளைச்சு ஆத்மா எப்படி வெளில போகும் அப்படின்னப்ப அத்தியாதின்றது சுஷும்னா அப்படிங்க இருக்கு, அது வழியா இந்த கபால மோஷன் சொல்ல பாருங்க, அதுதான் இது வழியா போகணும். இது வழியா போச்சுன்னா அதுக்கு ஒரு தனி சேனல் ஓபன் ஆகுது, அது வழியா அது நேரம் போய் பல லோகங்களை கடந்து கடைசியா வைகுண்டத்துக்கு போறது. இன்னொன்று தூம மார்க்கம் பேரு, அவ அதுக்கும் புண்ணிய விசேஷம் உண்டு, சும்மாலாம் புதுமா இருந்துக்கு போக முடியாது. அதுவும் என்ன சந்திரலோகத்துக்கு எங்கேயோ போயிட்டு என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுன்னு திருப்பி இங்கேயே வந்துட்டு வரணும். இப்போ தூம மார்க்கம் ரெண்டு பேரும் கிடையாது, ரெண்டு பேருக்கு அச்சிராதி மார்க்கம் தான் அப்படின்ட்டு சமத்திரம் பண்ணுறதுக்காக ஸ்ருதி பிரமாணம் எடுத்து காட்டினார். ஆத்ம யாத்தியாத்ம விதக பரமபுருஷ நிஷ்டச ச ஏனாம் பிரம்ம கமயதி இது பிரம்ம பிராப்தி வசனாது. பாஷ்யகரன் சொல்றார் ஸ்ருதி வசனங்களை காட்டி கைவல்யார்த்தியும் சரி முமுக்ஷுவும் சரி ரெண்டு சக்காரம் போட்டுண்டர் ரெண்டு பேருக்குமே இது பிரம்ம பிராப்தி வச்சனாது. அச்சித் வியுக்தம் ஆத்மவஸ்து பிரம்மாத்மகதையா பிரம்ம சேஷத்தேக்கு ரசம் இது அனுசந்தேயம். அல்லவா ரெண்டு பேருமே ஒன்னு அந்த ஆத்மவஸ்துவ பிரம்மாத்மகதையான பிரம்மசேஷன் பிரம்மசேஷத்தேக்கு தையான அவள் உபாசனை பண்ணியானும், அப்படி பண்ணியாச்சுன்னா அவளுக்கு கண்டிப்பா மோட்சமானது கேரண்டி. என்ன முமுக்ஷுவா இருக்கிறவன் டைரக்டா போயிடுறான், அப்ப கைவல்யார்த்தி எங்கேயோ டி டூ எடுத்துட்டு எங்கேயோ போய் இருந்துட்டு அந்த கைவல்லையை நம்ம முடிச்சு திருப்பி போறான்னு ஆறுது. தற்கது நியாயாச்ச பரசேஷதைக்கு ரசத்துவம் ச யா ஆத்மனி திஷ்டன் திஷ்டன்னு எஸ்ய ஆத்மா சரீரம் இது இத்தியாதி ஸ்ருதி சித்தம்னு. மேலும் தற்கது நியாயத்தினால எவன் எதை உபாசிக்கிறானோ அதுதான் அடையணும் இருக்கு, அதனாலையும் ரெண்டு பேருக்கும் மோட்சமானது உண்டுன்னு சாதிச்சுக்கார். ஆனா அதுக்கே அவர் போகல, அது நிறுத்திருக்க அதுக்கு இவர் இதெல்லாம் எழுதுற இன்னும் துமசாமி வந்து கொஞ்சம் வாசிச்சேன், அதில் அவர் தெளிவாக எழுதியிருக்கார். அது கைவல்லி அனுபவம்னு நித்தியம் கிடையாதுன்னு எழுதியிருக்கார். கைவல்லி அனுபவம் நித்தியம் கிடையாது, அதுக்கு ஒரு இது உண்டு, அழிவு உண்டு. அதற்கு பிறகு பஞ்சாக்னி வித்ய உபாசனை பண்ணி வரவன் கண்டிப்பாக அது முடி அதனோட முடிவில் அவனும் வந்து மோட்சத்துக்கு போகிறான்னு நிர்வாகம் பண்ணுறான். அதுல நம்ம விசாரம் போக வேண்டாம். ஆக மொத்தம் மூணு இது பாசிபிள், ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, மோட்சத்துக்கு போறவன். கை ஐஸ்வர்யார்த்திக்கு புனராவர்த்தி உண்டு, அவன் பிரம்மத்தை உபாசனை பண்ணா கூட அவனுக்கு புனராவர்த்தி உண்டு. ஆனா கைவல்யார்த்திக்கு முமுக்ஷுக்கும் புனராவர்த்தி கிடையாது, அவன் வந்து அல்டிமேட்டா மோட்சத்து தான் போறான்னு படிச்சார். எத்த காலே புனராவர்த்தி ஆவர்த்தியும் செய்வ யோகினா பிரயாதா யாந்தி தம் காலம் பக்ஷாமி பரத சப. இப்ப எத்தனை எஸ்மின் காலே, எந்த காலத்துல போனா அனாவர்த்தி திரும்பி வருதுன்னு கிடையாது, எந்த காலத்துல போனா ஆவர்த்தி. யோகிகளுக்கு எப்ப போனா நோ ரிட்டர்ன், எப்ப போனா ரிட்டர்ன்றத சொல்ற. தம் காலம் பக்ஷாமி பரத சப, அத சொல்றேன் கேளு. அக்னிர் ஜோதி ரகா சுக்லஹா ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாகா. இதுக்கு நார்தன் கோர்ஸ் சொல்ற, அதாவது மேல் நோக்கி போறதுன்னு அர்த்தம், கீழ் நோக்கி இல்லை மேல் நோக்கி போறது. அதனால அதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு வெளிச்சமோடு வந்து இருக்கும் அந்த பாதை. அதனால அதுக்கு தூமம், தூமம்னா அதுல இருட்டா இருக்க போறது, இது வெளிச்சத்தோடு இருக்க போறது. அதுல அக்னி ஜோதி அஹா சுக்லஹானா சுக்ல பட்சம் இருக்க போறது. ஆறு மாசம் அந்த தையில இருந்து சொல்ற போனா உத்தராயண புண்ணிய காலம் சொல்லணும், அந்த காலம் அதெல்லாம் வரைக்கும் உத்தராயணம் சொல்ல போனா அதுல போறவாளுக்கு இல்லையா பிரம்ம கச்சந்தி, இது பிரம்ம விதக ஜனாக பிரம்ம கச்சந்தின்னு சொன்னார். அத்த காலசப்தோ மார்க்கசிய அகப்பிரபுதி சம்பத்தராந்த காலாபி அபிமானி தேவதா பூயஸ்தயா மார்க்க உபலக்ஷணார்த்தக. இப்ப காலம் தானே சொல்லிருக்காரு, காலம்னு கேட்டா அந்தந்த காலத்துக்கு தேவதைகள் அபிமானிகள் அபிமானி தேவதை சொல்ல வந்ததுக்காக காலசப்தம் போட்டுட்டார். இப்படி தோன்றது என்னன்னு கேட்டா டியூட்டி மாறும் நினைக்கிறேன், ஆறு மாசத்துக்கு கழிஞ்சு இவெல்லாம் போய் அவெல்லாம் வந்துருவா, அப்படி ஆறு மாசம் கழிச்சு வெளில போச்சு தூம மார்க்கம் ஓப்பன் ஆயிடும் அவெல்லாம் அங்க போக வேண்டியதுதான், டியூட்டி சேஞ்ச் ஆயிடுறது இல்ல அந்த ட்ரெயின் எல்லாம் இது வருது பாருக்கும் ரெண்டு ட்ராக் போச்சே இப்படி மாத்தினா வச்சுங்க ட்ராக் ஆட்டோமே சேஞ்ச் ஆயிருது, அது மாதிரி அது வரைக்கும் வந்துட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டியதுதான். எது எல்லாம் ஃபெயிலியர் ஆகும், இது காம்பினேஷன், இது முதல்ல டிசைட் பண்றது அப்படி எதுவும் ஃபெயில் ஆகாது, ஃபர்ஸ்ட் ட்ராக் மாதிரி நேரம் ஃபெயிலியர் பண்ணிட்டு நடுவில் அங்கேயும் சேஞ்ச் கிடையாது, சேஞ்ச் இங்கேயே டிசைட் இல்லை கிடையாது. எல்லா எல்லா பேரமீட்டர்ஸும் இருக்கணும், சுக்லபட்சமா இருக்கணும், எல்லாம் இருக்கு ஆறு மாசத்துக்குள்ள அந்த ஆறு மாசம் மாதிரி பிரபத்தி கிடையாது, பிரபன்னு கிடையாது, இது பக்தி யோகத்துக்கு தானே. பிரபன் நம்ம விசாரப்பட வேண்டாம், பிரபன்னாலாம் இருக்கவா இதை பத்தி விசாரப்பட வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், எல்லாத்தையும் கேச எல்லா விஷயத்தையுமே மாத்தி மாத்தி மாத்தி எழுதுறாரு, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி எழுதுற போறாரு. அதனால உடனே கிளீனா இருந்தா சொல்றேன், எல்லா ரெக்கார்ட்ஸும் மாத்தி எழுதிடுவாரு, மாத்தி எழுதிட்டா வச்சுக்கோ உங்களுக்கு ஒண்ணும் இதுவே இருக்காது, பேக்ரவுண்ட் செக்ல உங்களுக்கு நேரம் போக வேண்டியதுதான், அது மாதிரி இருக்கும். அத்த காலசப்த மார்க்கசிய போற வழிக்கு ஒரு உபலட்சணம் அது. அகப்பிரபிருத்தின்னு சொன்னா அகன நாள் அதுலயும் ஆரம்பிக்கிறது, அதை பொறுத்த வரைக்கும் சம்பத்தர வரப்போறது, ஒரு ஒரு அபிமானி தேவத்தை உண்டு எல்லாத்துக்கும், எல்லா லோகங்கள் மேல மேல. அதுல எஸ்மின் மார்க்கே பிரயாத்தா யோகினக அனாவிருத்தின் புண்ணிய கர்மான ஆவருத்தின் யாந்தி, யோகினக அனாவிருத்தின் யாந்தி புண்ணிய கர்மானு சொல்லிச்சு, அவளுக்கு யோகி சப்தத்தை யூஸ் பண்ண போறாரு, அவளுக்கு என்ன ஆவருத்தின் யாந்தி, ஏன்னா அவ புண்ணியம் பேலன்ஸ் முடிஞ்சவனே திரும்பி வந்துடணும். அவ தம் மார்க்கம் வக்ஷாமி இத்தியர்த்தம் அதை சொல்கிறேன். அக்னிஹி ஜோதிஹி அஹஹா சுக்லஹ ஷண்மாச உத்தராணி சம்வத்சராதீனாம் பிரதர்ஷனம், இதெல்லாம் அதை காட்டுறதுக்காக ஒரு ஒரு ஆஸ்திரத்தை அதை எடுத்து காட்டினார். தூமோராத்து சதா கிருஷ்ணாஹ ஷண்மாச தட்சிணாயனம் தத்ர சாந்தமசம் சாந்திரமசம் ஜோதிர் யோகி பிராப்தி நிபத்ததே. இந்த யோகி சப்தம் போட்டிருக்காரு, இந்த யோகி உபாசகரான்னு கேட்டா இது சொல்ல போறாரு. அத்த யோகி சப்த புண்ணிய கர்ம சம்பந்தி விஷய, நிறைய புண்ணிய கர்ம சம்பாதிச்சா யோகி கிடையாது உபாசகம் கிடையாது. ஏதச்ச தூமாதி மார்க்கஸ்த பித்ருலோகாதேகே பிரதர்ஷனம், தூம மார்க்கத்துல வரக்கூடிய பித்ருலோகம் சந்திரனுக்கு தான் அங்க போய் மீட்டிங் பாயிண்ட், அங்க அங்க போயிட்டு அங்கேயிருந்து ஒரு இதுல ஷட்டில் எல்லாம் ஆஷும் பண்ணலாம், ஆஷும் போலாம், பித்ருலோகத்தான் சுத்தி பார்த்துட்டு ஸ்வர்க்கம் கூட சந்திரனுக்கு உட்பட்டது தான், எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு திரும்பி வர வேண்டியது தான், அதுக்காக அந்த லோகத்தை கட்டினார். சுப்ர கிருஷ்ணே கதி ஹியத்தே ஜெகத சாஸ்வதே மதே ஏகையா யாதி அனாவிருத்தியம் அந்நயா ஆவர்த்ததே புனகா. சுக்ல கிருஷ்ணன சுக்லம் ஒண்ணு கிருஷ்ணம் ஒண்ணு, வெள்ள வெளுப்பு பாதை கிருஷ்ணன் இருட்டு பாதைன்னு வச்சுக்கலாம், அதான் தூம பாதைன்னு பேரு மறைஞ்சிருக்கக்கூடியது. இவைகள் ஏகையா யாத்தி அனாவிருத்தியும், ஒரு வழியா போனா அனாவிருத்தி, இன்னொரு வழியா போனா ஆவர்த்தின்னு போட்டுட்டார். சுக்லாகதி அர்ச்சிதாதிகா கிருஷ்ணாச்ச தூமாதிகா. சுக்லாகதினா அர்ச்சிராதி, அர்ச்சிஸ்னாலே ஜோதி, அர்ச்சிஹினாலே வெளிச்சம் தான், அதான் அர்ச்சிராதி, அர்ச்சிராதின்னு ஆரம்பம். கிருஷ்ணபாதன்றது தூமாதிகா. சுக்லையா அனாவிருத்தி யாந்தி, கிருஷ்ணயாத்து புனக ஆவர்த்தந்தே, அதான் அர்த்தம் அதுக்கு. ஏதே சுக்லகிருஷ்ணே கதி ஞானினாம் விவிதானாம் புண்ணியகர்மானாம் புண்ணியகர்மணாம் ச ஸ்ருதௌ சாஸ்வதே மதே. ஸ்ருதௌல ஸ்ருதி சொல்லப்பட்டிருக்குன்னு சாதிக்கிறார். அது காட்டுறார் தத்யை யுத்தம் விதுர் ஏற்கனவே பார்த்துதான். ஏச்சே மே ரண்யே ஸ்ரத்தாம் தப இத்திபாஸ்தே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அத இமே கிராமே இஷ்டாபூர்த்தே தத்தம் இத்திபாஸ்தே தே தூமம் அபிசம்பவந்தின்னு சாந்தோக பரிசில பிரித்து காட்டுறது. முதல்ல முமுக்ஷுகளுக்கு உபாசகர் இருக்கு, அடுத்த அவாலும் புண்ணியம் பண்ணவாளுக்கு. இஷ்டாபூர்த்தே தத்தம் மித்தி உபாசத்தேன்னு அப்படிப்பட்ட இந்த கைவல்யார்த்தி மோக்ஷம் இல்லாதவாளுக்கு அப்படி வச்சுட்டு அந்த தே தூமம் அபிசம்பந்தின்னு அவளுக்கு போடுது. சரி, நைத்தே சதி பார்த்த ஜானன்னு யோகி முக்கியத்தை கச்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்த்தன. ஒரு யோகியானவன் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண கதியில போறவாளுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. எதுக்காக யோகி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், எந்த ஏன்னா யோகத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நமக்கு இதுதான் கதி, இதுதான் விதிச்சிருக்கோம், இங்கதான் போக போறோம்னு தெளிவா தெரிஞ்சுட்டு அப்படி உபாசனை பண்ணச்சு அதையே அடையறாங்க. கடைசியில நமக்கு அந்த மார்க்கம் கிடையாது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி ஏற்படுறதுக்காக ஏற்று சுத்தி பார்த்த ஜானன் யோகி முக்கியத்தை தெரிஞ்சின்றவனுக்கு கலக்கம் கிடையாது. கிளாரிட்டி இல்லாம தெரியல எப்படியோ ஆயுஷம் போறார் என்னன்னு தெரியலன்ற அளவுக்கு டவுட் இருந்ததேதான் இருக்கும். அது வேற முன்னாடி ஐடியில அமைச்சாச்சு, இதுதான்ப்பா உனக்கு இங்கேருந்து இங்க போறோம், அங்க இது பண்றோம், இங்க எங்க போறோம் வச்சு. சரி, யார் வரலோ வரலையோ கூட அவங்க டிராவல் பிளான் இருக்கு, இதை வச்சு நம்ம போயிடலாம்னு இப்ப கிளாரிட்டி கிடைக்கிறது. அதனால அது என்ன பண்ற முதல்ல சொல்லிடுறது எல்லாத்தையும் ஆகவா சொல்ல சூழ்வீசம் இதெல்லாம் நடக்க போறது, நான் ஓகே நம்ம தான் போறோம் அப்படின்னு கதி சிந்தனம் பண்ணு இருக்கு. ஏதோ மார்க்கோ ஜானன் யோகி பிரயாண காலே கச்சரண முக்கியத்தி, தெரிஞ்சுட்டவனுக்கு எந்த டெலிவிஷனும் கிடையாது, எனக்கு தெளிவா இருக்கான். அம்மா சொல்லுவா இதெல்லாம் கேள்வியை கேட்கறது தான். அவ அம்மா சின்ன வயசுல அவங்களுக்கு தாத்து கொள்ளு தாத்தா யாரோ ஒருத்தர் ஊர்ல இருந்தாருக்கு, உறவோ உறவு தெரியல. அவர் சொல்லுவாராம் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாராம் ரத்தம் வந்திருக்கு ஆயுஷம் போறதுக்குலாம் சொன்னு சொல்லுவா. அதை நம்ம இதுவா பாசிட்டிவா எடுத்துனோம்னா அவருக்கு அப்ப ஏதோ விஷயம் இருந்திருக்கப்போ அப்போ தெரிஞ்சிருக்கு கதில போறோம் அப்படின்ட்டு சொல்லுவாராம். அந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு வரலாம் வந்திருக்கா அதை சொல்லுவாராம் லாஸ்ட் இதுல. அதாவது யாரோ இல்ல, நியமமா ஒரு பண்ணவர் வாழ்க்கையை நடத்த சொன்னார்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவருக்கு ஒரு லாஸ்ட் மினிட்ல விஷயம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் சாஸ்திரத்தை ஒட்டி மேபி அந்த கதி கிந்தனா பண்ணிட்டு பரவாயிருக்கும், பண்ண உடனே அவருக்கு அந்த பிரகாசமா இருக்கலாம். தஸ்மா சர்வேஷு காலேஷு யோகயுக்தமான சொன்னார் இல்லையா, அதுக்கு போட்டார். அதனால எப்போ எதுவுமே மாறி இருந்தது, ஏன்னா மோகமானது ஏற்படாது எப்பனா பிரயாண காலத்துல. அப்படி ஸ்வேனையேவ தேவயானேன பதா யாதி, ஸ்வேன ஏவனா அம்மாட்டு ஜம்னு போக வேண்டியதுதான் அந்த தேவ மார்க்கத்துல தேவயானத்துல. தஸ்மாத் அஹரஹ அர்ச்சிராதிகதி சிந்தனாக்கிய யோகயுக்தோ பவ. இப்படி இந்த அர்ச்சிராதிகத் சிந்தனத்தையும் தேவை பக்தி யோகனுக்கு, பக்தி யோக நிஷ்டனுக்கு. அதனால அதோடு கூடிய கூடியவனாக இருன்னு சாதிச்சார். அத அத்தியாயத்வய உதித சாஸ்திரார்த்த வேதன பதம் ஆக, ரெண்டு அத்தியாயம் ஏழு எட்டுக்கு உண்டான ஒரு சொன்னார். வேதேஷு யஜ்னேஷு தபஸ்து செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்தியந்த தர்மவிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபேதி சாத்தியம். என்னென்ன புண்ணிய பலங்கள் சொல்லியிருக்கோம், வேதம் பண்ண வேதத்தை வாசிக்கிறதுனால, யஜ்ஞத்தை பண்றதுனால, தபஸ் ஆச்சரணம் பண்றதுனால, தானம் பண்றதுனால என்னென்ன புண்ணிய பலங்கள் இருக்கோ இதெல்லாம் நம்ம யோகி கடந்து பகவான் அடைகிறான்னு சாதிக்கிறார். ரிக் யஜு சாம அதர்வ ரூப வேதாபியாச யஜ்ய தபோதான பிரபிருதிஷு சர்வேஷு புண்ணியேஷு எத் பலம் நிர்திஷ்டம். எல்லாரும் சொல்லப்பட்ட புண்ணிய பலம் இருக்கணும். இதம் அத்தியாய துவய உதித்தம் பகவன் மகாத்மியம் விதித்வா, இந்த ரெண்டு அத்தியாயத்தை நன்னா தெரிஞ்சின்றவன் தத் சர்வம் அத்தியேதி ஏதத் வேதன சுகாதிரேக்கே தத் சர்வம் திருணவத்து மன்யதே அர்த்தம். அதுல எதுவும் அவனுக்கு ஈடுபாடு அத்தியேதினா அதை கடந்தவனாக ஆகிறான் அர்த்தம். ஏன்னா புண்ணிய பலத்துக்கு ஆசைப்பட்டாலும் திரும்பி பிறக்கணும். ஆனா என்னென்ன புண்ணிய பலங்கள் இருக்கோ அது அத்தனையும் அவன் அத்தியேதி அத்தியேதினா தத் சர்வம் திருணவத்து மன்யதே யோகி ஞானிச்ச பூத்வா ஞானினா பிராபியம் பரம் ஆத்தியம் ஸ்தானம் உபயதி. யோகி என்ன பண்றான், ஞானியா இருந்துட்டு ஞானிகளால் அடையப்பட வேண்டிய பரமம் ஸ்தானம் இருக்கு, அதை அடைகிறான்னு இந்த அக்ஷர பரபிரம்ம யோகோ நாம அஷ்டமோத்தியாயத்தை முடிக்கிறார். ஒன்பதாவது ஜஸ்ட் ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்கலாம். உபாசக பேத நிபந்தனா விசேஷாக பிரதிபாதித்தாக இதானின் உபாசிய பரமபுருஷஸ்ய மாஹாத்யம் ஞானினாம் விசேஷம் விசோத்திய பக்தி ரூபஸ்ய உபாசனஸ்ய ஸ்வரூபம் உச்சதே. இதற்கு என்ன பண்ணா, உபாசக பேத நிபந்தனா விசேஷாக பிரதிபாதித்தாக, உபாசகாலே பேதம் இருக்கு, அவள் இருக்கக்கூடிய நிபந்தன விசேஷங்களை சாதிச்சார், யார் என்ன பண்ணுன்ற மாதிரி அதெல்லாம் சாதிச்சார். இப்போ இதானி உபாசிய உபாசியன்னு சொன்னா உபாசிக்கப்பட வேண்டியவன் எம்பெருமான் பரமபுருஷன். சுதிஹி உபாசிய, சுத்தி உபாசிய பார்த்தோம்னா அது மாதிரி உபாசிய பரமபுருஷஸ்ய மகாத்மன் அவனுடைய மேன்மை ஸ்ரேஷ்டியம் ஞானினாம் விசேஷம் விசோத்திய, ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு அவன் எப்படி அவன் ஞானி எப்படி சிரேஷ்டனாரன்னு சொல்லிட்டு பக்தி ரூபஸ்ய உபாசனசிய, அதான் அங்கங்க அந்த பதங்களை பரியாயமா போட்டுவர், பக்தி ரூபஸ்ய உபாசனசிய, ஞானம் உபாசனை பக்தி எல்லாம் பரியாய பதங்கள் தான், அதனுடைய சுரூபத்தையும் உச்சியத்தைன்னு இப்ப ஒன்பதாவது சிலப்பரர் ஸ்ரீ பகவான் வாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாமி அசூயவே ஞானம் விஜயானசகிதம் விஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத் மோக்ஷசே அசுபாத் வரல, அசுபத்திலிருந்து விடுபடுவாய் அதை உனக்கு கூறுகிறேன்னு பகவான் ஆரம்பிக்கிறார். இதை நம்ம வந்து அடுத்த சில கண்டிப்பாக கவிதாத்மிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.